மாசமாளான பொண்ணு மாமன் எனக்குத்தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்குத்தானே. ஓடு ஆத்தேனாட தேனோடு நீயாடு. ஓ மாசி மாசமாளான பொண்ணு வந்தால் அள்ளித்தேன் கொள்ள வந்தால் மயங்கி கிறங்க கிறங்கி உறங்க. வெப்பம் படருது படருது வெப்பம் வளருது வளருது. ஒட்டும் பனியிலே பனியிலே ஒட்டும் உறவிலே உறவிலே. மாசமாளான பொண்ணு மாமன் எனக்குத்தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்குத்தானே. காமலீலா வினோதம் காதல் கவிதா விலாசம் படித்து படித்து எடுக்க எடுக்க. பிரமாதம் மோக கவிதா பிரவாகம் தொடுத்து தொடுத்து முடிக்க முடிக்க. கொடிதான் தவழுது தவழுது பூ போல் சிரிக்குது சிரிக்குது. உறவோ நெருங்குது நெருப்பது உலகம் மயங்குது உறங்குது. மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்குத்தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்குத்தானே. மாசமாளான பொண்ணு மாமன்.